மேல ஆசைதான். இது கனவு தேசந்தான். காத்தாடி போல நெஞ்சு கூத்தாடுதே, கண்ணாடி பொம்மை ரெண்டு சேர்ந்தாடுதே. இது கனவு தேசந்தான். ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? இது சார கேள்விதப்பா, துடிப்பான கால நிப்பா. கடலேறும் கப்பலப்பா, கரதட்டி நிக்குதப்பா. தொட்டா மழையோ சாயோ, நடுசாமோ நிலவு பாயோ. தேசம் நானம் தேகம் தேய் தொழிந்து தூசி போலே தோலை வீக்கா. கூத்தாடுதே, கண்ணாடி பொம்மை